மெல்ல மெல்ல பிரிகின்றோம். உள்ளங்கையில் தழும்பிடும் மழையினை போலவே மெல்ல மெல்ல கருகின்றோம். அந்த முதல் பார்வைகள் மீண்டும் தோன்றுமோ? அந்த முதல் வார்த்தைகள் மீண்டும் கேட்குமோ? அந்த முதல் பார்வைகள் மீண்டும் தோன்றுமோ? அந்த முதல் வார்த்தைகள் மீண்டும் கேட்குமோ? இந்த காதலும் நட்பும் நம்ம எங்களுக்குள்ள சேர்க்குமோ? முத்தமிட்ட உதடுகள் பிரிவது போலவே மெல்ல மெல்ல பிரிகின்றோம். உள்ளங்கையில் தழும்பிடும் மழையினை போலவே மெல்ல மெல்ல கருகின்றோம்.